ഭാഗവതാകെല്ലാ നമസ്കാരങ്ങൾ. ശ്രീനിവാസേതി ശ്രേഷ്ഠതയാ പാത്രം ഗുണാൻവിത കൌശികോനന്തരംഗാര്യസ്ത്രിം വിജേതാം ഭുവി ന്യസ്താത്മീയഭരം വരപ്രദഗുരോ വൈരാഗ്യഭാഗ്യോരഥോ വേദാന്താമൃത സാരവന്തമനഘാത് ശ്രീ ശ്രീനിവാസാദ് ഗുരോ ശ്രീശൈലാൻവയ കൗസ്തുഭസ്യ ഗണയം ശ്രേയോനിധേ ശ്രീനിധേ വന്ദേ സാധു കടാക്ഷകേളി നിലയം ശ്രീകൃഷ്ണസദ്ദേശികം ശ്രീവാസരംഗപരകാലമുനിത്രയാപ്തലക്ഷ്മാത്മരക്ഷണേതി ത്വൈവാഗമാന്തം ആചാര്യഭക്തിപരിപൂതമനർഘശീലം ഗോപാലദേശികമുനിം ഗുരുമാശ്രയാമഹ നാരായണാഖ്യേതിരാജപദാബ്ജഭൃംഗശ്രീവാസയോഗിഗുരുനാഥ് പിതഭാരമീശേ ഭക്ത്യാദിപൂർണവരദാരകൃപാത്തചിഹ്നം ശ്രീ ശ്രീനിവാസമുനിവര്യമഹം പ്രപദ്യേ ശ്രീനാരായണയോഗീന്ദ്രവരദാരകൃപാശ്രയം ലങ്കേശപാദവിനകം ശ്രീനിവാസമുനിം ഭജേ ശ്രീമാന് വേങ്കടനാഥാര്യകവിതാർക്കികേസരീ വേദാന്താചാര്യവത്യോമേ സന്നിധത്താം സദാ ഹൃദി യോനിത്യമച്യുതപദാംബുജവിഗ്മരുക്മവ്യാമോഹത സരിതരാണി ദിനായ മേന്യേ അസ്മദ്ഗുരോർഭഗവതോസ്തുതേകസിന്ധോരാമാനുജസ്യ ചരണോ ശരണം പ്രപദ്യേ വിഗാഹേ ആമുനം തീർത്ഥം സാധുവൃന്ദാവനേ സ്ഥിതം നിരസ്തജിംഹഗസ്പർശേത്തകൃഷ്ണകൃതാദരഃ നാഥേന മുനിനാഥേന ഭവേയം നാഥവാനഹം യസ്യനൈകമികം ദത്തം മസ്താമൽകതാംഗതം യസ്യ സാരസുരസ്രോതോ കുളാമോദവാസിതം ശ്രുതീനാം ശ്രമായാലം ഷഠാരിം തമുപാസ്മഹേ വന്ദേ വൈകുണ്ഠസേനാന്യം ദേവം സൂത്രവതീ സഖം യദ്വേത്രശിഖരസ്പന്ദേ വിശ്വമേതദ്വ്യവസ്ഥിതം സഹ ധർമ്മചരീം ശൗരേ സമന്ത്രിത ജഗദ്ധിതാമനുഗ്രഹമയീം വന്ദേ നിത്യമജ്ഞാത നിഗ്രഹാം കമപ്യാദ്യം ഗുരും വന്ദേ കമലാഗ്രഹമേധിനം പ്രവക്ത ഛന്ദസാം വക്ത പഞ്ചരാത്രസ്യ സ്വയം രാമാനുജദയാ പാത്രം ജ്ഞാനവൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമദ്വേങ്കടനാഥാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം ീരൊന്നു തോപ്പു ധ്രുവേങ്കടമുടയാൻ പാറൊന്ന ചെന്ന പഴമൊഴിയുള്ളോർ ഒന്ന് താനേ അമിയാതോ ധാരണയിൽ വാഴ്വാർക്ക് വാനേരപ്പോളവും വാഴ്വ് പ്രഖ്യാത ശ്രുതി വിഭവാന് ഗുരുവിന് ശേഷാൻ പ്രശ്രിത്യ പ്രണയതി വേങ്കടേശ ലക്ഷ്മീശ പ്രപതന വൈഭവ പ്രതിഷ്ഠാം രാഗാന്ധ്യ പ്രശമനകരീം രഹസ്യ രക്ഷാം ലക്ഷ്മീപതേര്യതിപതേശ്ചിതൈകധാം നോഹ യോസൌ പുരാ സമജനിഷ്ടജഗദ്ധിതാർത്ഥം പ്രാച്യം പ്രകാശേതു വഃ പരമം രഹസ്യം സംവാദയേഷ ശരണാഗതി മന്ത്രസാരഃ വിദേശിക്കൻ അനുഗ്രഹിച്ചിരിക്കൂടിയ ശരണാഗതി ഗദ്യഭാഷ്യത്തിലെ രഹസ്യരക്ഷാ ഗ്രന്ഥത്തിലെ ഒന്ന് ഇത് ശരണാഗതി ഗദ്യഭാഷ്യം അപ്പടിയുണ്ട്. അതിലെ രണ്ടാവത് ചൂർണിക്ക് അതോടെ വിശേഷമായ അർത്ഥങ്ങൾ മുതൽ തായാർക്ക് വന്ന് പ്രപത്തി പണക്കൂടിയ സമയത്തിലെ പ്രപത്തി എന്ത ഫലത്തുക്കാഹ അപ്പടിയത് ഭാഷ്യക്കാരൻ പാരമാർത്ഥിക അപ്പടിയെന്ന് ആരംഭിച്ച് சொல்றாரு இதுல பகவத் சரணாரவிந்த அப்படின்னு அதுல சொல்லுச்சு நித்திய கைங்கரிய பிராப்தி அபேட்சையா அப்படின்னு நித்திய கைங்கரிய பிராப்தி என்றதுதான் எனக்கு அபேட்சிதமானது அதுதான் எனக்கு வேண்டியது அப்படின்னு அந்த விஷயத்துக்காக அந்த பலத்துக்காக பண்ணக்கூடிய பிரபத்திக்கு தாயாரோட புருஷகாரத்தை பிரார்த்தனை பண்ணி இங்கே பாஷிக்காரர் முதல்ல புருஷகார பிரபத்தி பண்ணிட்டு இருக்கார். அந்த புருஷகார பிரபத்தி விஷயத்தில் நிறைய சந்தேகங்கள் எல்லாம் பிராசங்கிகமாக இங்கே நடுநடுவில் சுவாமி தேசிகன் பரிகாரம் பண்றார். ஏன்னா அதெல்லாம் நமக்கு ஸ்பஷ்டமாக தெரிய வேண்டியது. பிரபத்தி பண்ணக்கூடிய சமயத்தில் எதே விஷயத்துக்காக பிரபத்தி பண்ணாலும் அஞ்சு அங்கங்களோட தான் இருக்கணும் பிரபத்தி. எப்பவுமே மகாவிஸ்வாசம் பண்றது ரொம்ப பிரதானம். இந்த மகாவிஸ்வாசம் பண்றது நமக்கு வரணும் அப்படின்னா அது விஷயத்துல நமக்கு தத்துவஜானம் பண்றது ஸ்பஷ்டமாக இருக்கணும். நமக்கு அந்த ஒரு உத்தேசத்தினாலேயே சுவாமி தேசிகன் நிறைய விஷயங்கள் நடுநடுவில் இங்கே விவரணம் பண்ணி நமக்கு ஸ்பஷ்டம் படுத்துறாரு. நமக்கு எங்கெங்கெல்லாம் சந்தேகம் வரக்கூடிய ஒரு இடங்கள் எல்லாம் இருக்கோ அந்த விஷயங்கள எல்லாம் சுவாமி தேசிகன் ஸ்பஷ்டமாக சந்தேகத்தை எல்லாம் பரிகாரம் பண்றார். இங்கே வரைச்சு முக்கியமாக நமக்கு இந்த லோகத்துல எந்தெந்த மாதிரி எல்லாம் அனுபவமாறுது, அதுக்கு அனுகுணமாக நாங்கள் எல்லாமே விஷயங்கள் தெரிய பிரயத்னப்படுறோம். ஆனா அலௌகிகமான விஷயங்கள்ல நமக்கு எப்படி எல்லாமே சரியா இருக்கும், எந்த மாதிரி இருக்கும், எந்த மாதிரி சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு, அதெல்லாம் நமக்கு இங்கே அனுபவிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது வந்து சுக்ருதிகள் வந்து அதிகமாக அனுபவிக்கிறா, எல்லாருக்குமே அந்த மாதிரி அனுபவம் வராது. அதுல முக்கியமாக ஒரு பிரச்சனை வருது வந்து கைங்கரியம்னு கூடிய விஷயத்துல. கைங்கரியம் அப்படி என்ன என்ன அப்படின்னா, சுவாமி எதை அபேட்சை பண்றாலும் அதே அந்த அபேட்சித்துக்கு அனுகுணமாக அந்தந்த அவஸ்தைக்கு உச்சிதமாக ஒரு தாசன் என்னெல்லாம் வியாபாரங்கள் பண்றானோ அது கைங்கரியம்னு சொல்லப்படுறது. அந்த கிங்கரன் அப்படின்னு சொல்றவன் சுவாமியோட அபேட்சிதங்களையே எதிர்பார்த்து இருக்கணும். கிங்கரவாணி கிங்கரவாணி அப்படின்னுட்டு சொல்ற மாதிரி எப்பவுமே சுவாமி என்ன அபேட்சிதம் சுவாமிக்கு அப்படின்றதுதான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறான். அதுக்கு அனுகுணமாக தன்னை வியாபாரங்களை எல்லாம் பண்றான். தனக்கு சொந்தமாக சுவார்த்தமாக எதுவுமே பண்ண மாட்டான். அதுதான் கைங்கரியத்தோட ஸ்வரூபம். ஆனா லோகத்துல பார்த்தா அந்த கைங்கரியம்ன்றது ரொம்ப துக்கமே இருக்கு. எங்க பார்த்தாலும் மற்றவாளுக்கு வந்து நாங்கள் எதெல்லாம் பண்றோமோ நமக்கு இஷ்டமோ இல்லையோ பண்ண வேண்டியிருக்கும். அப்படி பண்ணா அநேக விஷயத்துல நமக்கு அது இஷ்டமா இருதில்ல. சர்வம் பரவசம் துக்கம் அப்படின்னு தான் மனு சொல்றாரு. சர்வம் ஆத்மவசம் சுகம் அப்படின்னுட்டு. ஆனா இங்கே பாஷிகாரர் பிரார்த்திக்கக்கூடிய கைங்கரியம் வந்து ரொம்ப சுகமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும் அப்படின்னு சொன்னா அது எப்படி சரியாகும் அப்படின்னு பிரச்சனை வரும். அதுல வந்து சுவாமி தேசிகன் இங்க சொல்றார், எப்படி அது சமர்த்தனம் பண்றார், அது எப்படி அங்கே ஆனந்தமாக இருக்கும். கைங்கரியமே ஆனந்தமாக இருக்கும். சொந்தமாக சுவார்த்தம் இல்ல அவனுக்கு சுதந்திரமாகவோ சுவார்த்தமாகவோ எதமே பண்ணணும்னு தோன்றதே இல்லை ஒரு முக்தனுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சாஸ்திரங்களோட பிரமாணபூர்வகமாக அப்புறம் அதுக்கு அனுகுணமான நியாயங்கள் லாஜிக் அதுக்கு அனுகுணமாகவும் சொல்லி சுவாமி தேசிகன் காமிக்கிறார். முதல் சொன்னார் சம்பத்தி ஆவிர்பாவகா அப்படின்னுட்டு. இந்த சம்பத்திய ஆவிர்பாவகான்னு இங்கே நமக்கு நம்ம ஸ்வரூபம் பூர்ணமாக ஆவிர்பாவமா இல்லை, கர்மத்தினால அது மறை பண்ணப்பட்டிருக்கு. அதனால நமக்கு நம்ம ஸ்வரூபம் என்னன்னு தெரியல. நமக்கு பகவானுக்கே நான் சேஷபூதன் அப்படின்றது தெரியல நமக்கு. இங்கே அது தெரிஞ்சா நமக்கு எந்த மாதிரி பாவனைகள் வரும், எந்த மாதிரி வியாபாரங்கள் உண்டாகும், இது சாஸ்திரத்துல தான் தெரிய வேண்டியது. இங்க நமக்கு அது தெரிய முடியாது. அந்த சமயத்துல எப்படி இருக்கும் அது வந்து நாங்கள் யோசிச்சு பார்த்தா நியாயமாக அது நமக்கு புரியற மாதிரி சுவாமி தேசிகன் இங்க சொல்றார். அங்க வந்து நமக்கு நம்ம சகஜமான ஸ்வரூபம் ஆவிர்வாவமாகுது. பகவானே அடைஞ்சா சம்பத்தியா ஆவிர்வாவகா ஸ்வேன சப்தாத் அப்படின்னு பிரம்மசூத்திரத்துல அஸ்மாத் ஷரீராத் சமுத்தாய பரஞ்சோதிஹி உபசம்பத்தியா ஸ்வேன ரூபேண அபினிஷ்பத்தியதே அப்படின்னுட்டு ஸ்ருதி சொல்றது. அதுக்கு அனுகுணமாக நம்ம ஸ்வரூப ஆவிர்வாவம் என்ன ஆறுது. புதுஷாக அது உண்டாக விஷயம் இல்லை, இருக்கிறதே பூர்ணமாக பிரகடமாறுது. அங்கே எந்த விதமான ஒரு விரோதிகளும் இருக்க மாட்டாது நமக்கு. நிவிருத்த பிரதிபந்த ஸ்வரூப உபாதிகத்துவ சூச்சனார்த்தம் அப்படின்னார். அது சொல்றார் ஆவிசியூ மம சகஜ கைங்கரிய விஷய ஆச்சாரியா சொல்றச்சே ஆவிஹி சியூ பிரகடமாட்டம் ஆவிஹின்னு பிரகடமாட்டம் பிரகாசமாட்டம் என்று அர்த்தம். என்னோட சகஜமான கைங்கரிய விருத்திகள் எல்லாம் பிரகடமாகட்டும் அப்படின்னா இங்க பண்ற கைங்கரியங்கள் சகஜமானது இல்லை. எப்படி அது அப்படின்னா, அதை எப்படி நாங்கள் புரிய வேண்டியது? சுவாமி தேசிகன் தன்னுடைய சில காரிக்கைகள் அப்படின்னு அதுல நமக்கு தெரியப்படுத்துறார். ஆத்மாபிமானானு குண புருஷார்த்த வியவஸ்தையா பகவத் பாரதந்திரியாதி பிரபுத்தஸ்ய சுகாயதே பரேச்சாயத பூம்னோபி ஸ்வேச்சாயாக அவிகாததா சர்வம் பரவசம் துக்கம் இத்தியாத்தியம் நாத்திர பாதகம் ஸ்வதஷேஷத்வ கைங்கரியே ந குத்ராபி அசுகாவகே கர்மஜத்வாத் ததாத்வஸ்ய லோகேஜ வியபிசாரதா மகானந்த மஹிம்னாச்ச பிராக் துக்காவேக்ஷணாதபி மோகதுக்கே ததா ஸ்யாதாம் இதி மூடஸ்ய ஜல்பிதம் சுகஸ்ய மோகனத்வஞ்ச தாமசாதி உபாதிபிஹி தாமசத்வாத்யுபாதிபிஹி சுகாய்ச பவேத் க்வாபி பூர்வ துக்காவமர்ஷனம். இது வந்து சுவாமி தேசிகன் விவரணமாக இங்கே காரிக்கைகள்ல சொல்றார். ஆத்மாபிமான குண ஆத்மாபிமானத்துக்கு அனுகுணமான புருஷார்த்தம் வியவஸ்திதமா இருக்கு அப்படின்னார். ஆத்மாபிமானம் என்ன, நாங்கள் என்ன இந்த மாதிரி அனுபவிக்கிறோம், நான் யாரு அப்படின்னா எப்படி தெரிகிறேன் நான் அப்படின்னா, இங்க இருக்குச்சே கர்மத்தை சம்பந்தம், கர்மத்தை பலத்தை அனுபவிக்கிச்சே பிரகிருதி சம்பந்தம் இருக்கிறவருக்கும் நான் மனுஷ்யம், நான் தேவன், நான் அந்த மாதிரி தான் அபிமானம் வருது நமக்கு. வேற பூர்ணமாக நான் ஞானானந்த ஸ்வரூபனான ஆத்மா பகவானுக்கு சேஷபூதனானவன் பூர்ணமாக வர முடியாது இங்கே. ஏன்னா பிரகிருதி அதே மறைப்பட்டுறது மறை பண்ணிருக்கிறது. பகவத் ஸ்வரூபதிரோதான கரீம் மேற்கொண்டு சொல்ல போறார். பிரகிருதியோட ஒரு ரொம்ப தீவிரமான அதோட பிரபாவம் நம்ம மேல எப்படி ஆயிருக்குன்னா, அந்த சம்பந்தத்தினால நாங்கள் தேகமே ஆத்மா, நானே மனுஷன், நானே இந்த மாதிரி இந்த மாதிரி இப்படி இப்படி இருக்கக்கூடிய புத்திரன் இல்ல குமாரித்தியா இருக்கேன், எனக்கு இந்த பேரு, இந்த விருத்தி பண்ணிட்டு இருக்கேன், இப்படிதான் நமக்கு எப்பவுமே வரும் ஆத்மாபிமானம். அதுக்கு அனுகுணமாக புருஷார்த்தமும் வியவஸ்திதமா இருக்கும். அதனால ஒரு பிராணியோட தேகத்துல இருக்கக்கூடிய ஆத்மா தான் பிராணியன்னே நினைக்கிறது. அது ஆத்மாக்கு வந்து புரியாது ஸ்வரூபம் என்ன அப்படின்றது. எந்தெந்த தேகத்துல இருக்கமோ அதே நாங்கள் அப்படின்னு நினைக்கக்கூடிய சமயத்துல புருஷார்த்தமும் அதுக்கு அனுகுணமாக தான் இருக்கும். பாகவதத்துல எல்லாம் நாங்கள் பார்த்தா புராணங்கள்ல எல்லாம் இதிகாசங்கள்ல பிரசித்தமாக இதுக்கு எத்தனையோ உதாரணங்கள் எல்லாம் இருக்கு. அதுக்கு அந்த மாதிரி அதுவே நமக்கு சுகமா இருக்கும். அப்போ புருஷார்த்தம்ன்றது நமக்கு எது இஷ்டமா இருதுன்னா, நமக்கு ஆத்மாபிமானம் எப்படி இருக்கோ அதுக்கு அனுகுணமாக தான் விஷயங்கள் எல்லாம் அனுகூலமாக இருக்கும் இல்ல பிரதிகூலமாக இருக்கும். பகவத் பாரதந்திராதி பிரபுத்தஸ்ய சுகாயதே, பிரபுத்தா அப்படின்னா மோக்ஷத்தை இச்சைப்படுறவன் அப்படின்னு அர்த்தம். மோக்ஷபாக் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பிரபுத்தன் யாரு அப்படின்னா முமுக்ஷுவானவன். இந்த முமுக்ஷுவானவனுக்கு பகவானுக்கு பரதந்திரனா இருக்கிறதே சுகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றார். இங்கே மற்றவாளுக்கு பரதந்திரமாச்சுன்னா நாங்கள் அது துக்கமாக தான் அனுபவிக்கிறோம். ஆனா ஒரு முமுக்ஷுவானவன் அவன் பகவானுக்கு பரதந்திரனானா அதுவே சுகமா இருக்கும். பரேட்சாயத்த பூம் நோப்பி ஸ்வேச்சாயாக அவிகாததா, அங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா சர்வம் பரவசம் துக்கம் அப்படின்னு சொல்றமே அப்படின்னா, இதெல்லாம் பரேச்சா ஆயத்தம் அந்த அதீனமா இருக்கு, பகவானோட இச்சைக்கு அதீனமா இருக்கு எல்லாமே. அங்கே நமக்கு மோட்சத்துல பகவான் என்ன இச்சைப்பட்டா அதுதான் நாங்கள் இச்சைப்படுறோம். அப்படி இருந்தாலும் ஸ்வேச்சாயாக அவிகாததா, தன்னை இச்சைக்கும் பிரதிபந்தகங்கள் இருக்காது அப்படின்றார். அப்படி என்ன, தன்னை இச்சைக்கும் இடம் இருக்கு, பகவானோட இச்சைதான் பிரதானம். இவனுக்கு சுதந்திரமாக இச்சையே வராது அங்கே. அதனால துக்கமே துக்கம்ன்ற விஷயமே இருக்காது அங்கே. பகவான் இச்சைக்கு அடியாக தான் இவனுக்கு இச்சையே வருது. அந்த இச்சைக்கு அனுகுணமாக அதை தடுக்கிறவா யாரும் இல்லை அங்கே. எப்படியானா எத்தனை தேகம் வேணும் எடுத்துடலாம், எந்த மாதிரி ரூபத்துல எந்த கைங்கரியம் எப்படி பண்ணலாம் பண்ணலாம், அதெல்லாம் அவனுக்கு தன்னோட இச்சைக்கும் அங்கே அவகாசம் இருக்கு, பகவானோட இச்சைக்கு அனுகுணமாகவே இருக்கும் அது. அதனால சர்வம் பரவசம் துக்கம் இத்தியாத்தியம் நாத்திர பாதகம், சர்வம் பரவசம் துக்கம்னு சொல்றதுக்கு பாதே இல்லை இங்கே மோட்சத்துல. ஏன்னா தன்னோட இச்சைக்கும் அவகாசம் இருக்கு அங்கே. தன்னோட இச்சைக்கு அனுகுணமாக கைங்கரியங்கள் வேற வேற ரூபத்திலேயோ வேற வேற இதை எடுத்துட்டு பண்ணலாம் உபயோகிச்சுக்கொண்டு. ஆனா அவனுக்கு சுதந்திரமாக அந்த மாதிரி இச்சையே வராதுனால அங்கே பரவசம் துக்கம்னு கூடிய விஷயத்துக்கு இடமே கிடையாது அப்படின்றார். ஸ்வதா சேஷத்துவ கைங்கரியே குத்ராபி அசுகாவகே அப்படின்னார். ஸ்வதா சேஷத்துவ கைங்கரியே, ஸ்வதா சேஷத்துவம் சேஷத்துவமாட்டோம் கைங்கரியத்துக்காட்டும் எங்கேயும் கூட துக்கம் மட்டும் இருக்கிறது இல்லை. சேஷத்துவம்ன்றது ஸ்வதா துக்கத்துக்கு விஷய காரணமாகிறது இல்லை, சேஷத்துவமே காரணம் இல்லை. ஒத்தாளுக்கு நாங்கள் அடியாளாயிருக்கும் அப்படின்னா அதுவே காரணம் இல்லை. ஏன் என்ன காரணம் துக்கத்துக்கு அப்படின்னா நாங்கள் எங்களை யாருன்னு நினைக்கிறோம் அதுக்கு அனுகுணமாக சுக்கமோ துக்கமோ உண்டாருது. சேஷத்துவமே துக்கத்துக்கு காரணம் இல்லை, கைங்கரியமே துக்கத்துக்கு காரணம் இல்லை. லோகத்திலையும் சில விஷயங்கள் அனுபவிக்கலாம். இப்போ கோவில்களில் போய் பகவான் பகவத் கைங்கரியம் பண்ணா சுக்கமாக தான் இருக்கு நமக்கு, இது ஆச்சாரியாவோட கைங்கரியம் சுக்கமாக தான் இருக்கு. நமக்கு ரொம்ப பிரியலானவா யார் இருக்காளோ அவளுக்கு கைங்கரியம் பண்ணா நமக்கு சுகமாக தான் இருக்கு, ஆனந்தமாக தான் இருக்கு. கைங்கரியமே துக்கத்துக்கு காரணம் இல்லை, சேஷத்துவமே துக்கத்துக்கு காரணம் இல்லை. சில இடத்துல நாங்கள் சேஷத்துவம் தான் அனுபவிக்கிறோம். ஆச்சாரியால் பக்கத்துல போனா சேஷத்துவதுனா நமக்கு சுகமாக தான் இருக்கு, ஆனந்தமாக இருக்கு. சேஷத்துவமோ கைங்கரியமோ ஸ்வதா துக்கத்துக்கு காரணம் இல்லை. ஆனா கர்மஜத்வாத் ததாத்வஸ்ய லோகே சவ்யபிசாரத, கர்மத்தினால உண்டான சேஷத்துவமோ கைங்கரியமோ துக்கத்துக்கு காரணமாகலாம். கர்மம் எல்லாம் போயிடுத்துன்னா சகஜமான கைங்கரியம் சேஷத்துவம் இது வரைக்கும் அது எப்போவுமே சுகமாக தான் ஆனந்தமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்றார். மகானந்த மகிம்னாச்ச பிராக் துக்கா வீக்ஷணாதபி, அந்த ஆனந்தம் எப்படி இருக்குன்னா அங்கே அற்புதமாக நிரதிசயமான ஆனந்தம் அத்தியதிகமாக இருக்குது. அந்த ஆனந்தம் கூட முதல்ல ஆன நம்ம துக்கத்துக்கெல்லாம் அதுக்கு கம்பேர் பண்ணா அதை பார்த்தா நம்மளுக்கு மோக துக்கே ததா சாத்தாமிதி மூடஸ்ய ஜல்பிதம். அது யாரா யாரா அங்க போய் மோகமாறுது மோகம் உண்டாருது துக்கமாறுது அப்படின்னு சொன்னா அவளுக்கு புத்தி இல்லைன்னு அர்த்தம். மூடாளோட விஷயம் அது, அவ சொல்றது அப்படி. அங்க வந்து மகானந்தம் நிரதிசயமான ஆனந்தம் வந்து சாஸ்திரம் சொல்றது. அதனால இது அங்க வந்து மோகமும் துக்கமும் எதுவுமே கிடையாது. அங்கே சுகசிய மோகனத்வஞ்சா தாமசாதி தாமசத்வாதி உபாதிபிகி, இங்கே சுகத்து சுகமும் கூட மோகத்தை உண்டு பண்ணலாம். ஏன் அப்படின்னா தாமச குணத்தினால அது தாமசமும் இருக்கு. இங்கே தமசுன்னு கூடிய உபாதி காரணமும் இருக்கிறதுனால சுகமும் நமக்கு சில இடத்துல மோகத்தை உண்டு பண்ணலாம். ஆனா சுகாய பவே பாபி புற துக்காவமர்ஷனம் சொல்றாரு. இங்க லோகத்திலையும் இதெல்லாம் நியாயத்தை லாஜிக்கல் லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன் சுவாமி தேசிகன் கொடுக்கறது. இங்க ஏதோ ஒரு காலத்துல நமக்கு ரொம்ப பெரிய சங்கடம் வந்திருந்தது, அதெல்லாம் பரிகாரம் ஆயிடுறது. ஒரு வருஷம் கழிச்சு அதை நினைச்சு பார்த்தா ஐயோ அதெல்லாம் போச்சே சுகமா இருக்கிற மாதிரி தோன்றது. துக்கத்தை முதலான துக்கத்தை நாங்கள் நினைச்சு பார்த்தா இப்போ அந்த துக்கம் இல்லாத போது சுகமாக தான் தோன்றது நமக்கு. சுகாயச்ச பவேத்து பூர்வ துக்க அவமர்சனம், முதலான துக்கத்தை பார்த்தா இப்ப சுகமாக தான் இருக்கு நமக்கு. சத்திய போச்சே அந்த துக்கம் கழிஞ்சதே சுகமாக ஆனந்தமா இருக்கு நமக்கு. துக்கமும் சுகத்துக்கு காரணமா இருக்கு. இதெல்லாம் இங்கேதான் கர்மத்தினாலே ஆகக்கூடிய விஷயங்கள். விதேசிகள் எத்தனை லாஜிக் எல்லாம் இங்க எக்ஸ்பிளைன் பண்றாருன்னா மோட்சத்துல எப்படி கைங்கரியம் சுகமா இருக்கும் பெரிய விஷயம் இது. ஆழ்வார்கள் சொல்லியிருக்கார் கைங்கரியத்தை பத்தி. ஆனா சாஸ்திர கிரந்தங்கள்ல கைங்கரியம்னு விஷயம் நேராக சொல்லப்படல, பிரம்மசூத்திரங்கள்ல கைங்கரியம்ன்றது நேராக சொல்லப்படல. ஆனா பக்தின்றது என்ன, ரொம்ப பிரியனான பிரியலான ஒரு ஒத்தாள் விஷயத்துல ஒரு மகான் அவளோட விஷயத்துல நமக்கு வரக்கூடிய பிரீத்தி எது இருக்கோ அதுவே பக்தின்னு சொல்லப்படுறது. அந்த பக்தி என்ன பண்றதுன்னா அதுக்கு அனுகுணமான வியாபாரங்கள பண்ணி வைக்கிறது. ரொம்ப பிரியமான விஷயத்துல நமக்கு எல்லா விதமான சேஷத்துவமும் கைங்கரியமும் சுகமாக தான் இருக்கிறது. அதுதான் பண்ண வைக்கிறது. அதெல்லாம் எல்லா உபச்சாரம் பண்றோம், எல்லாம் பண்றோம். நமக்கு பிரியமான அதிதிகளோ சிநேகிதாளோ பந்துகளோ வந்தா எப்படி நாங்கள் எல்லா உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணி எல்லா விதமாக அவளுக்கு சந்தோஷம் உண்டு பண்றதுக்கு பிரயத்னப்படுறோம்? இதெல்லாம் அந்த பிரீத்தி வந்து அந்த மாதிரி வியாபாரத்தை பண்ணி வைக்கிறது. அந்த பிரீத்தி இங்க வந்து கொஞ்சம் தான் இருக்கு, மோட்சத்துல அனவதிகமாக இருக்கும். பகவத் விஷயத்துல ஏன்னா நமக்கு ஸ்வரூபம் பூர்ணமாக ஆவிர்வாகமாயி ஆத்மானுகுணமான புருஷார்த்தம் நம்ம நாங்கள் எங்களையா எப்படின்னு தெரியறோமோ அதுக்கு அனுகுணமாக இருக்கும். அப்போ எல்லாமே ஆனந்தமாக சுகமாக இருக்கும். நல்ல கைங்கரியம் மட்டுது அங்கே மோட்சத்தில் கிடைக்கக்கூடிய கைங்கரியம் சேஷத்துவம் அத்தியந்த ஆனந்தமானது. ஜஸ்டிஃபை பண்றார் அற்புதமாக சுவாமி தேசிகன் இங்கே அதை இங்கே சொல்றார். அதனால இங்கே பாஷிகாரன் சொல்லிச்சே நித்திய கைங்கரிய பிராப்தி அபேக்ஷையா அப்படின்னார். அபேக்ஷையான்றவருக்கும் அதுக்கு சோப பிரம்மண சதுர்த்தி அபிப்ரேதசிய பிரபஞ்சனம். சதுர்த்தி அப்படின்னா அது வந்து சம்பிரதான காரகம் அப்படின்னு விபக்தி. அந்த சம்பிரதான காரகத்துல வந்து சொல்லக்கூடிய ஆயா பிரணவத்துல வந்து அகார உக்காரம் அகாரத்துல அகாரத்துல ஒரு லுப்த சதுர்த்தி இருக்கு. அதுல வந்து நமக்கு பகவத் சேஷத்துவம் தெரியப்படுத்துறது நம்ம ஸ்வரூபத்தை. மகாரத்தினாலே ஜீவாத்மா சொல்லப்படுறான், உக்காரத்தினால ஏவா அப்படின்னு கூடிய ஸ்ருதி அர்த்தம் தெரியறது. அகாராய ஏவ மகாரா, அகாரத்தினால பகவான் சொல்லப்படுறான், ரக்ஷகத்துவம் காரணத்துவம் பிரதானமாக ஆ அன்னக்கூடிய அவரக்ஷணே அவகாரணே அன்னக்கூடிய தாத்துனாலே வந்தது. காரணத்துவமும் ரக்ஷகத்துவமும் ரொம்ப பிரதானமானது பகவானுக்கு. அதை காமிக்கக்கூடிய அந்த அகாரத்தினாலே வாச்சினால பகவானுக்காக தான் நானு சேஷபூதன் அகாராய ஏவா அப்படின்னு சம்பிரதானக்கா இருக்கும். அங்கே சதுர்த்தி லுப்தமா இருக்கு. நாராயணாயா அந்த கூடிய சப்தத்துல ஸ்பஷ்டமாக சொல்லப்பட்டிருக்கு ஆயா அப்படின்றது. அதனால சதுர்த்தி அந்த சதுர்த்தோடியோட அர்த்தம் இங்கே சுவாமி பாஷிக்காரர் விஸ்தாரமாக பாரமார்த்திகான்னு ஆரம்பிச்சு அதே உபபிரம்மணம் விஷதம் விஷதமாக்குறது ஸ்பஷ்டமாக்குறது. அது வரைக்கும் அபேக்ஷையா அந்த வரைக்கும் சொல்றார். இந்த கைங்கரியத்தோட இந்த கைங்கரியம் எப்படி இருக்கணும் அந்த கூடிய விஷயத்தை நமக்கு தெரியப்படுத்துறாரு. பகவதா ஏவ சரணத்வே வக்தவ்யேபி, பகவானுக்கு தான் சரணம் உபாயம்னு சொல்லணும். பகவான் தானே உபாயம் நமக்கு. பகவான் தான் உபாயம் அப்படின்னாலும் அவனோட திவ்ய மங்கள விக்கிரகத்துக்கு ஏன் உபாயத்துவம் வருது அப்படின்னு பிரச்சனை எல்லாருக்கும். கொஞ்சம் சூக்ஷமான விஷயங்கள் எல்லாம் சுவாமி தேசிகன் பரீட்சைப்படுறாரு. எந்த விஷயமான சந்தேகமும் இருக்கக்கூடாது. அதனால திவ்ய விக்கிரஹஸ்யா சரண்ய குணாதி வியஞ்சகத்துவம் எதுக்காக? ஸ்ரீமன்னாராயண சரணம் சரணம் பிரபத்தியன்றமே திருவடியால தான் உபாயம்னு சொன்னா, திருவடி வந்து அது திவ்யமங்கல விக்கிரகத்தில ஒரு பாகம். அதே எப்படி உபாயம்? பகவான் தானே உபாயம் அப்படின்னு சொல்லலாமே அப்படின்னா பாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யத்தில் சொல்றாரு. சரண கிரகணம் அப்படின்றது எப்படின்னா அவனால தப்பிச்சுக்க முடியாது. காலை பிடிச்சுட்டா அப்படின்னு கையை பிடிச்சுட்டா தப்பிச்சுட்டு போயிடலாம். ஆனா அனதிக்கிரமணீயம் ஹி சரண கிரகணம் அப்படின்னு சொல்றார் பாஷ்யக்காரர். அனதிக்கிரமணீயம் ஹி சரண கிரகணம், ஒருத்தனோட கால் பிடிச்சுட்டா அவர் எங்கும் போக முடியாது. அதனால அவருடைய திருவடிகள் தான் நமக்கு ஆசிரியம் பண்றதுக்காக சரண கிரகணசிய கிருபோத்தம்பகத்துவ அதிசயேனா அத்தியந்த கருணை வரும். தன்னுடைய கால் பிடிச்சுட்டா அவளுக்கு அந்த விஷயத்துல ரொம்ப கிருப்பை கருணை உண்டாருது. அனதிக்கிரமண ஹேத்துவம் இதான் பாஷிக்காரி சொல்றார். அனதிக்கிரமணியம் ஹி சரண கிரகணம், அதுக்கும் காரணமாகுது. இது அபிப்பிரயத்தை சரண சப்தா சரணம் சரணம் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னு சரண சப்தம் வந்தது எதுக்காக? ஆனா திருவடிகளை ஆசிரியக்கிறது அதுக்காக. அரவிந்த சப்தா உபாய தசாயாம் அப்படி போக்கியத்துவம் சூச்சேத்தி அப்படின்னு சரணாரவிந்தா அப்படின்னாரு. சரணாரவிந்த அரவிந்தா அப்படின்றது உபாய தசையிலையும் கூட ரொம்ப போக்கியமாக இருக்கு அப்படின்னு ஆனந்தமாக இருக்கு அப்படின்னு சொல்றார். அந்த மாதிரி பக்தி யோகத்துக்கும் பகவத்கீதையில சொல்லப்பட்டது ரொம்ப பிரியமா இருக்கிறது, ஆனந்தமாக இருக்கிறது. சுசுகம் கர்த்தும் அவ்யயம் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுன் சொல்லுச்சே பக்தி யோகத்தோட விஷயம் சொல்லுச்சே சுசுகம் கர்த்தும் அவ்யயம் சுசுகம் அப்படின்னு சொன்னார். ரொம்ப சுகமாக இருக்கிறது பக்தி யோகம் அப்படின்னு பகவானோட தியானம் பிரீத்தியாக பண்றது அதுவே ஆனந்தமாக இருக்கிறது என்ற மாதிரி இங்கேயும் உபாயத செயலியும் கூட அது ரொம்ப சுகமாக இருக்கு போக்கியமாக இருக்குன்னு சொல்றதுக்காக அரவிந்தத்வம் போக்கியத்தையே காமிக்கிறது. அது அத்த பகவத் சப்தா நிரபேட்ச ரக்ஷணோபைக ஆகார பௌஷ்கல்ய பிரதர்சிக்க. பகவான் அப்படின்னு சொன்னா எல்லாம் அவனுக்கு இருக்கக்கூடிய எல்லாம் என்ன ஷாட்குண்யம் என்ன இது எல்லா குணங்களும் அதுல வர்றதுனாலே ஒரு அபேட்சையும் இல்லாம அவன் ரட்சிக்கிறான்ன்றதுக்கு அதுக்கு அந்த உபாயத்துக்காக உபயுக்தமான ஆகாரம் அத்தியதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றது அந்த பகவத் சப்தமே. இங்கே பாரமார்த்திகி யதாவஸ்திதா ரெண்டு சப்தம் உபயோகிச்சார் பாஷ்யக்காரர். பாரமார்த்திகி என்ன பரமார்த்தமாக இருக்கட்டும் அப்படின்னு பாஷ்யக்காரர் எங்கேயுமே பாஷ்யக்காரருக்கு சந்தேகம் வர முடியுமோ பாரமார்த்திகமோ அபாரமார்த்திகமோ அப்படின்னு அப்படின்னா பாஷ்யக்காரருக்கு சந்தேகம் கிடையாது. சிக்ஷாளுக்கு வந்து இந்த மாதிரி தெரியப்படுத்துறதுக்காக சொல்றார் அப்படின்னு சொல்றார். பாரமார்த்திகி யதாவஸ்திதா பாஷ்யக்காரர் பண்றதுலயும் சந்தேகம் இருக்கோ பாஷ்யக்காரருக்கு பிரச்சனை வரலாம் நமக்கு அது சொல்றாரு இங்க கிருஷ்ணவிதபி எல்லாமே தெரிஞ்சவார் பாஷ்யக்காரர் கிருஷ்ணவித்து எல்லாம் தெரிஞ்சவார் பாஷ்யக்காரா பிரஸ்ரய பிரகாசனாயா பிரஸ்ரயம் வந்து மகாவிஸ்வாசம் விஸ்வாசத்தை பிரகாசப்படுத்துறார். இங்க பாரமார்த்திகி யதாவஸ்திதா சாமான்யமாக சொல்றார் பாஷ்யக்காரர். அதுல இருக்கக்கூடிய விசுவாசத்தை இது காமிக்கிறது. இது அதித்தியனுட்டு துவமேவமே வரம் பிரணீஸ்வாயம் துவம் மனுஷ்யாய ஹிததமம் மன்யசே யத்ஹிதம் உபதேவேஷ ததாஜ்ஞாபய மாதவாய் திவத். இங்கே ஒரு இவன் போறான் மேல இந்திரன் கிட்ட போனப்போ அவன் திவோதாசன் அப்படின்னுட்டு தெய்வோதாசிஹி அப்படின்னு திவோதாசனுடைய புத்திரன் தெய்வோதாசிஹி அப்படின்னுட்டு அவன் வந்து இந்திரனோட லோகத்துக்கு போறான். அங்க போய் இந்திரன் வந்து ரொம்ப சந்தோஷம் அவனோட பௌருஷம் எல்லாம் பார்த்து நீ இந்திர லோகத்துக்கு வந்து விட்டியே ரொம்ப சந்தோஷம் இருக்கா வரம் கொடுக்கிறவனுக்கு கேளு அப்படின்னா இந்திரன் அவனுக்கு. அப்போ அவன் சொன்னான் நானு வரம் எல்லாம் நான் கேட்கறது இல்ல எல்லா மனுஷியாளுக்கும் எது அத்தியந்த ஹிதமோ நீயே அந்த வரும் கேளு அப்படின்னு சொன்னான் இந்திரனுக்கு. நீயே கூட அந்த வந்துருது வரத்தை இவனுக்கு தெரியும் எது ஹிததமோன்னு தெரியாதா இல்ல தெரிஞ்சாலும் எதுக்காக இப்படி கேட்கிறான் இவன் தன்ன சுவார்த்தத்துக்காகவும் கேட்கல எல்லா மனுஷாலோட ஹிதமானது எது மனுஷ்யாய ஹிததமம் எனக்காகனு கேட்கல அவன் சகல மனுஷ ஜாதிக்கும் ஹிதமானது அத்தியந்த ஹிதமானது ஹிததமமானது ஏதோ அது நீயே சொல்லுப்பா அப்படின்னாவும் அவன் சொன்னா இந்திரன் இல்ல இல்ல அப்படியெல்லாம் வரம் கொடுக்க முடியாது நீ கேட்டாதான் நான் கொடுக்க முடியும் அப்படின்னா அப்போ எனக்கு வரமே வேண்டாம் அப்படின்னாவும். அப்போ அந்த பிரதர்சனன் அவன் பேரு இந்திரன் சொல்றான் சரி நானே சொல்றேன் உபாசனை பண்ணு அப்படின்னு சொன்னான். வருது அதுல வரக்கூடிய விஷயம் அதுல வந்து பிரஷ்னோபனிஷத்துல வரக்கூடிய விஷயம் மனுஷ்யாயதம் ஹிததமம் மன்யசே எம் தம் ஹிததமம் மன்யசே துவமேவ மரம் ருணீஸ்வா அப்படின்னாவும் இது ஏன் அப்படி கேட்டாவும் அப்படின்னா இப்படிதான் வரும் நாங்கள் கேட்கணும் அப்படின்னு தெரியுறது உபனிஷத்து சொல்றது நமக்கு எப்படி வரம் கேட்கணும்னா சுவார்த்தத்துக்காக கேட்கக்கூடாது எல்லாருக்கும் ஹிதமாற மாதிரி கேட்கணும் இது தெரிஞ்சாலும் கூட இந்த மாதிரி கேட்டா எது அத்தியந்த ஹிதமோ அது கிடைக்கிறது நமக்கு அதனால அந்த மாதிரி ஒரு புத்தினாலே எது ஹிதம் மமதேவேஷா நாங்களே கேட்டா ஏதோ அல்பமான பலம் எடுத்துட்டு வந்துடுறோம் ஆனா பகவானை கேட்குச்சு என்ன கேட்கணும்னா எனக்கு எது ஹிதமோ அது கூட நீயே உனக்கே தெரியும் அப்படின்னு கேட்டா அத்தியதிகமான பலன் கிடைக்கிறது நமக்கு ஹிதமானதே கிடைக்கிறது எது ஹிதம் மமதேவேஷா ததாஜ்ஞாபயா என்ற மாதிரி இங்க பாரமார்த்திகா யதாவஸ்திதா அப்படின்னு சொல்றது சப்தங்கள்னால ஏதேன பகவத் பிரபத்தேகே மோக்ஷ சாதனத்துவம் இது ஏதாவது மயா நிர்ணீதம் பாஷ்யக்காரரோட அபிப்பிராயம் என்ன இதுல என்ன பகவான் பக்கத்துல பிரபத்தி பண்ணா மோக்ஷம் கிடைக்கிறது மோக்ஷத்துக்கு அதுதான் உபாயம் சாதனம் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருக்கு பகவான் பக்கத்துல பிரபத்தி பண்ண மோக்ஷம் அவ்வளவுதான் தெரிஞ்சிருக்கு எனக்கு. ஏதாவது மயா நிர்ணயித்தம் அத்தனை எனக்கு ஸ்பஷ்டமா தெரியும். சா எத் ஸ்வரூபா எத் கரோதி ந ஜானே, எத் பிரகாரா எத் ஸ்வரூபா எத் பிரகாரா, அதோட ஸ்வரூபம் என்ன, பிரகாரங்கள் என்ன, எப்படி பண்ணணும், என்னென்ன, அதெல்லாம் ஒண்ணுமே எனக்கு தெரியாது. பிரபத்தி பண்ண மோட்சம் என்ன தெரியும் அவ்வளவுதான், மற்ற விஷயங்கள் எல்லாம் தெரியாது. ஸ்வரூபம் என்ன அப்படின்னு கேட்டா தெரியாது, பிரகாரங்கள் எல்லாம் தெரியாது. அதனால வயைவ வத்சலதையா, நீயே ரொம்ப வாத்சல்யத்தோட மோக்ஷார்த்த பகவத் பிரபத்தேகே ஸ்வரூபாதிக்கம் யதா பிரமாணம் ஜாபயித்வா, பிரமாணபூர்வகமாக எனக்கு தெரியப்படுத்தி அனுஷ்டாபனியா அகம், நான் அனுஷ்டானம் பண்ற மாதிரி நீயே பண்ணணும், என்னால முடியாது. இதுதான் சாத்விக தியாகம்ன்றது பரிபூர்ணமாக பண்ணணும். இப்படி உபாயம் பண்றேன் அப்படி என்ன நானே பண்றேன்னா பிரபத்தியே மோட்சத்துக்கு காரணமான, பிரபத்தி மோட்சத்துக்கு காரணம் கிடையாது, அது ஒரு வியாஜம், அவ்வவஹிதமான காரணம் இல்லை. அந்த வியாஜத்தினால பிரீத்தனான பகவான் தான் காரணம். அதனால நான் பிரபத்தி ஏதோ மோட்சத்துக்கு சாதனம்னு நினைச்சிருக்கேன், அதை தெரிஞ்சிருக்கேன், அவ்வளவுதான். ஸ்வரூபம் பிரகாரம் எல்லாம் தெரியாது. நீயே அதை தெரியப்படுத்தி அதுக்கு அனுகுணமாக நான் பிரபத்தி பண்ற மாதிரி நீயே அனுகிரகிக்கணும், அதையும் நீ தான் அனுகிரகிக்கணும் அப்படின்னு யதா பிரமாணம், பிரமாணபூர்வகமாக அது எப்படி இருக்கோ பிரமாணத்துக்கு அனுகுணமாக தெரியப்படுத்தி அனுஷ்டாபனியா அகம் இது விசேஷ நிஷ்கர்ஷ ரஹிதா நாம் அப்படி விஜாபன பிரகார சிக்ஷிதோ பவதி. சிக்ஷன் எஜுகேஷன் வாசிக்காரனுக்கு தெரியப்படுத்துன்னு இருக்காரு. விஜாபனம் எப்படி பண்ண வேண்டியது பகவான் பக்கத்துல, விசேஷ நிஷ்கர்ஷ ரஹிதா நாம், வாசிக்காரருக்கு நிஷ்கர்ஷம் இருந்தது, விசேஷ நிஷ்கர்ஷம் இல்லைன்னா அவ்வளவு விசுவாசமாக எப்படி பண்ண முடியும் அப்படின்னா அவருக்கு தெரியலையான்னு தெரிஞ்சிருந்தது. நமக்கு தெரியப்படுத்தின்னு இருக்காரு, இப்படி பண்ணுங்கோ, இப்படிதான் நீங்கள் விஜாபனம் பண்ண வேண்டியது பகவான் பக்கத்துல அப்படின்னு தெரியப்படுத்துறாரு. இப்படி ஏவம் சாமான்யதா முக்தேபி, சாமான்யமாக தாயார் பக்கத்துல எப்படி சொன்னாலும் சர்வஜ்ஞா, தாயாருடைய விசேஷங்கள் என்னன்னா எல்லாமே தெரிஞ்சிருக்கா சார், சர்வஜ்ஞானவள் தாயார். சர்வஹிதைஷினி, எல்லாருக்கும் ஹிதத்தையே உண்டு பண்ற ஹிதத்தையே ஆசைப்படக்கூடிய தாயாருடைய ஸ்வரூபம். தேவி, தேவி எடுத்தனாலே தேவஹா, அந்த மாதிரி எல்லாமே குணங்கள் இருக்கு, ஜெகத்காரணத்வாதி குணங்கள் எல்லாம், அப்புறம் தர்மங்கள் எல்லாம் தாயாருக்கும் இருக்குன்னு சொல்றது திவு கிரீடாயாம் அப்படின்னு. தேவி ஸ்வயமேவ சர்வம் விதாசியதி இது தாத்பரியம். இப்படி இருந்தா இருக்கிறதுனால சாமான்யமாக நாங்கள் இப்படி சொல்றோம், சொன்னாலும் கூட சர்வ எல்லாருக்கும் ஹிதத்தையே உண்டு பண்ணக்கூடிய தாயார், எல்லாரும் தெரிஞ்ச தாயார் தானே ஸ்வதா எல்லாத்தையும் நமக்கு உண்டாகிற மாதிரி அனுகிரகிக்கிறார். தேவானாம் குஹ்யம் யாதி உக்தம், இதுக்கு மேல பிரபத்தி விஷயத்துல ஒரு முக்கியமான விஷயங்க சுவாமி தேசிகன் விசாரம் பண்றார். இப்போ பிரபத்தி என்றது ரொம்ப ரகசியமான விஷயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஞாசம் ஏஷாம் தபசாமதிரி தமாஹு அப்படின்னு சொல்லி, ஆத்மானம் இஞ்சீதா ஏதத்வை தேவானாம் பரமம் குஹ்யம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவா தேவதைகளுக்கெல்லாம் ரொம்ப, தேவதைகளுக்கும் தெரியாது அது ரூபம். மகாநாராயண உபனிஷத்து சொல்லிச்சே இதை தேவானாம் பரமம் குஹ்யம், தேவதைகளுக்கும் ரொம்ப ரகசியமானது இது, தேவதைகளுக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கே. கோபனீய தமத்துவம், ரொம்ப ரொம்ப அதை வந்து ரட்சணை பண்ண வேண்டியது, பிரயத்னப்பட்டு ரட்சணை பண்ண வேண்டியது, கோபனீயம்னு ரட்சணை பண்ண வேண்டியது. ததையேவா தத்ர தத்ரா தத் அனுகுண நிர்தேசைஹி பிரபத்தி ஸ்வரூபாதேகே துரவகாகத்வம் ச சாமான்யேன சாமான்ய நிர்தேசேன தியோத்யதே. இந்த பிரபத்தி விஷயத்தை அங்கங்கே அங்கங்கே சுவாமி பாஷிக்காரர் தெரியப்படுத்துறாரு. ஏன்னா ரொம்ப துரவகாகமானது, ரொம்ப கஷ்டம், பிரபத்தியோட ஸ்வரூபம் பிரகாரங்கள் எல்லாம் தெரியறது ரொம்ப கஷ்டமான விஷயம். தேவதைகளுக்கும் இது ரகசியமான ரகசியமாக தான் இருக்கு, அவளும் தெரியல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு உபனிஷத்துல. அதனால அதுக்கு அனுகுணமாக நிர்தேசங்கள் இங்கே பாஷிக்காரர் பாரமார்த்திகி யதாவஸ்திதா இந்த மாதிரி எல்லாம் சொல்லி அதுக்கு அனுகுணமாக தெரியப்படுத்துறாரு. அது இப்போ இந்த சுவாமி தேசத்துக்கு ஒரு முக்கியமான விஷயம் விசாரம் பண்றார். நனு சர்வலோக சர்வாகம பிரசித்தாயாக பிரபத்தேகே கதம் துரவகாகத்வம், ரொம்ப கஷ்டம் தெரியுதுன்னு சொல்றாளே. எல்லா லோகத்திலையும் பிரசித்தமா இருக்கு பிரபத்திங்கிறது, எல்லா ஆகமங்கள்லயும் உபனிஷத்துகள்ல சாஸ்திரத்துல எல்லாம் பிரசித்தமான விஷயம் பிரபத்திங்கிறது, இது எப்படி ரொம்ப துருவகாகம் அப்படின்னு சொல்ற, தெரியறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றீங்கள, எப்படி இது தெரிய எப்படி கஷ்டமா இருக்கு, ரொம்ப சுலபமா இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொன்னா, அதுக்கு சொல்றாரு இத்தம், ஏன் இது தெரியறது ரொம்ப கஷ்டம் அப்படி என்ன சாஸ்திரங்கள்ல தத்துவ எப்படி தத்துவஹித புருஷார்த்த விஷயத்துல உபனிஷத்துகள்ல எல்லா விதமான வாக்கியங்களும் இருக்கிற மாதிரி இருக்கு, பேதம் அபேதம் சரீர சரீர பாவம் ஆட்டம் எல்லா விதமான வாக்கியங்களும் இருக்கு அங்கே, அதனால எப்படி தத்துவ விஷயத்தும் தெரியறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதே மாதிரி பிரபத்தி விஷயத்திலையும் அதே மாதிரியே, ஏன்னா எப்படியெல்லாம் லோகத்துல சொல்றா சாஸ்திரங்கள்ல அவ கிரந்தங்கள்ல எல்லாம் எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு காமிக்கிறார். இப்போ கேசித்து சில பேர் என்ன சொன்னா, பக்தி பிரபத்தியோகோ வியதிகரித்த பிரயோகாத்து ஐக்கியமிச்சந்தி அப்படின்னார். பரஸ்பரம் மிஸ்ரணம் பண்ணி பக்தியும் பிரபத்தியும் பிரயோகம் பண்ணப்பட்டிருக்கு, பக்தி பிரபத்தி ரெண்டும் இன்டர்சேஞ்சபிளி யூஸ் அப்படின்னு. பக்தி விஷயத்துல பிரபத்தியும் சொல்லப்பட்டிருக்கு, பிரபத்தி பக்தியும் சொல்லப்பட்டிருக்கு, எல்லாம் மிஸ்ரமாயிட்டு இருக்கு. இங்க வெதிக்கிறோம்னா மிஸ்ரம், மிஸ்ரமாயிட்டு இருக்கு, மிஸ்ரமாகி பிரயோகம் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ ரெண்டும் ஒன்னேன்னு தெரியுது சில இடத்துல, எத்தனையோ விஷய இடத்துல பக்தி என்ன பிரபத்தியோ, இது பிரபத்தி என்ன பக்தி என்ன டிஃபரன்ஸ் தெரியாது நமக்கு. அந்த மாதிரி உபயோக பிரயோகங்கள் எல்லாம் கண்டு வருது. லட்சண பேதாத்து பேதம் இச்சந்தோப்பி, லட்சணத்துல என்ன ஒரு டெபினேஷன், எல்லாத்துக்கும் சாஸ்திரத்துல லட்சணம் இருக்கு, இந்த லட்சணத்துல வித்தியாசம் இருந்தாலும் கூட இது ரெண்டும் வேறே யாரு தெரிகிறாளோ அவளும் கூட கேசித்து சுவாதந்திரேனா முக்தி சாதனத்துவம் நான் அனுமன்யந்தே. பிரபத்திக்கே வேறையான லட்சணம் இருக்கு, பக்தி யோகத்துக்கே வேறையான லட்சணம் இருக்கு, இதுவே வேறே அதுவே வேறே ஸ்பஷ்டமா தெரியுது. ஆனாலும் சில பேர் என்ன சொல்றா, பிரபத்தி மோட்சத்துக்கு நேராக சாதனம் இல்லை அப்படின்னு சொல்றார். லட்சணங்கள் எல்லாம் தெரியும், பிரபத்தியும் இந்த மாதிரி ஸ்வரூபம்னு தெரிஞ்சு கூட மோட்சத்துக்கு சாதனம்ன்றது ஒப்புக்கோறதில்லை சில பேர், அங்கீகாரம் பண்ணலை. அந்நேதோ மற்றவாள் எப்படி என்ன, சுவாதந்திராபியுபகமேபி சுதந்திரமாக மோட்சத்துக்கு உபாயம் ஒத்துக்கோறோம், அப்படி இருந்தாலும் ஷட்விதா சரணாகதி வச்சனானுரோதாத்து ஆக்னேயாதி ஷட்கோட் சம்பூய சாதகத்துவம் ஆகுஹு சாதகத்துவம் ஆகுஹு ஆக்னேயாதி ஷட்கவதி அப்படி என்ன, இப்போ தர்ஷபூர்ண மாசங்களோட உதாரணம் கொடுக்கிறாரு. தர்ஷபூர்ண மாச யாகங்கள் இருக்கு, அது வந்து அமாவாசையே பௌர்ணமி அன்னைக்கு அடுத்த நாள் பண்ணக்கூடிய ஹோமம், அந்த ஹோமத்துல தர்ஷபூர்ண மாச ஹோமம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மூணு மூணு அங்கங்கள் இருக்கு அதுல, ஆக்னேயாதி அங்கங்கள் இருக்கு, மூணு மூணு அங்கம் சேர்ந்து தர்ஷம்ன்றது ஒண்ணு. அதே மாதிரி பூர்ணமாச யாகத்துக்கும் மூணு அங்கங்கள், அது மூணு சேர்ந்து அது ஒண்ணு, தர்ஷமும் பூர்ணமாசமும் சேர்ந்து ஒரே கர்மம் அங்கே நிர்ணயம் பண்ணப்பட்டிருக்கு. தர்ஷ பூர்ணமாசம்ன்றது ரெண்டு கர்மாக்கள் வேற வேற சமயத்துல பண்ணாலும், அமாவாசையை மறுநாள் பண்றது ஒண்ணு, பௌர்ணமிக்கு மறுநாள் பண்றது இன்னொன்னு, அதுல மூணு மூணு அங்கங்கள் இதெல்லாம் இருந்தாலும் எல்லாம் சேர்ந்து ஒன்றுதான் பலம், இத்தனைக்கும் சேர்ந்து ஒரு பலம் இருக்கு அவ்வளவுதான், எல்லாமே சேர்ந்து ஒண்ணு அப்படின்னு எப்படி நினைச்சாலோ பூர்ணமீமாசக்காள் ஜெய்மினி வந்து அதெல்லாம் நிச்சயம் பண்ணிருக்கு, கர்மத்தை அப்படிதான் பண்ணணும், தர்ஷ பூர்ணமாச யாகம் பண்றது அப்படிதான், அதுக்கு ஒரே பலம் தர்ஷ பூர்ணமாசத்துக்கு. அதே மாதிரி சரணாகதிக்கும் ஆறும் கூட சேர்ந்து, இப்போ தர்ஷ பூர்ண மாசத்துல ஆக்னேயம் கூடிய ஒரு அங்கம் பண்ணலன்னா பலம் வராது, அதுக்கு பலமே வராது. ஏன்னா பூர்ணமாக எல்லாம் பண்ணணும், எல்லாமே சேர்ந்து ஒரு உபாயம் ஆச்சு. அதே மாதிரி சரணாகதிக்கும் ஷட்விதா ஆறு சொல்லப்பட்டிருக்கே, ஆனுகூல்ய சங்கல்பகா பிராதிகூல்ய சிவர்த்தினம், அதே மாதிரி கோப்திருத்த வரணம் கார்பண்யம் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கே, மகாவிஸ்வாதம் இதெல்லாம் சேர்ந்து எல்லாமே உபாயம் அப்படின்னு சில பேர் சொல்றா. அப்படி நினைக்கணுமா நாங்கள், ரொம்ப கஷ்டமான விஷயம், எப்படி பிரபத்தி விஷயம் தெரியும் கஷ்டம்னு சொல்றாரு. தத்ரைவ ஷண்ணாம் பிரத்யேகம் சாதனத்துவம் அப்பரே. மத்தவா என்ன சொன்னா, மத்த சில பேரு ஒன்னொன்னு கூட சாதுக்கம் அப்படின்னு சொன்னார். ஆறுல ஆணுக்கூலி சங்கல்பம் ஒன்னு இருந்தா போறோம், வேற எதுவுமே வேண்டாம். இந்த மாதிரி சொல்றவா சில பேர் இருக்கா. தேஷ்வேவா யதேஷ்டம் கேச்சித்து கதிப்பய அபேட்சையா கதிப்பய பரிகிராயணா. அவ சொன்னா, சில பேர் வந்து சொன்னார், எனக்கு மகாவிஸ்வாசம் இருந்த போறோம், அந்த மகாவிஸ்வாசத்துக்காக எது வேண்டியது காற்பண்ணியம் வேணும், இது ரெண்டு போறோம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றார் சில பேர். கதிப்பய அபேட்சையா கதிப்பய பரிகிரகா அப்படின்னா, சிலது வேணும் அதுக்காக சிலதே நாங்கள், காற்பண்ணியம் இல்லைன்னா விசுவாசம் வராது, காற்பண்ணியத்தோட விசுவாசம், அது ரெண்டு போறும் நமக்கு அப்படி சில பேர் சொல்றார். எத்தனை பேதங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றா, இப்ப எப்படி எல்லாம் எல்லாம் நிரூபணம் பண்றா பிரபத்தியோட விஷயத்தை. நியதைக சங்கிரஹேபி ஸ்வரூபன்யாச மாத்திரத்துவம், எல்லாமே சேர்ந்து இது பிரபத்தி அப்படின்றது ஆத்மசமர்ப்பணம் ஒன்னே, அஞ்சு அங்கங்கள், ஆறாவது அங்கி அப்படின்னு சொன்னாலும் கூட ஸ்வரூபத்தை மாத்திரம் நியாசம் பண்ண போறோம், மற்றது எதுவுமே பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு சொல்றார். மத்தவா பிரார்த்தனாபரநியாசையோஹோ அந்நியதர மாத்திரத்துவம், பிரார்த்தனையோட பரநியாசம் பண்ண போறோம், வெறும் பரநியாசம் ஒண்ணு போறோம், ஸ்வரூப சமர்ப்பணம் வேற ரெண்டும் வேண்டியதில்லை அப்படின்னா சில பேரு. சில பேர் சொன்னா, என்ன ரட்சணை பண்ணுப்பா, அந்த பிரார்த்திச்சு சமர்ப்பணம் பண்ணிவிடுங்க அது போறோம் அப்படின்னு சொன்னா, தயோரேவா யதேஷ்டம் அங்காங்கித்வம், அதே மாதிரி விசுவாசமே அங்கி, மற்றதெல்லாம் அங்கங்கள், பிரதானமானது அங்கின்னா பிரதானம் அப்படி சில பேர் சொல்றா, மற்றது எல்லாம் அங்கங்கள் அப்படின்னு சொல்றா. விகல்பம் வா அப்படின்னா, இது அது அங்கமாலாம், அது கூட அங்கமாலாம், இதுவும் அங்கேயாலாம் அதுவும் அங்கேயாலாம் எப்படியான ஆடலாம் அப்படி சொல்றா. சாய்ஸ் இதெல்லாம் மாதிரி நிறைய விஷயங்கள் வருது. இதரேச்சா பிரபத்தேக அவிதேய ஜான ரூபத்தம், இது ரொம்ப விருத்தமானது. அவிதேய ஜானம் அப்படின்னு சொல்றது, நீங்க சும்மா தெரிஞ்சா போறோம், விதி இல்லை, அதுக்கு எதுவும் பண்ணணும்னு கூடிய விதி இல்லை, அனுஷ்டான விதின்றது கிடையாது. பிரபத்தியன்னா என்ன தெரிஞ்சுட்டு போறோம், சேஷத்துவம் அவ்வளவுதான், ஆச்சு போவனுக்கு மோட்சம் அப்படின்னு சொன்னா அவிதேய ஜானம் மட்டும் பேரு. லோக ஸ்ருதி விதிக்கிறது எதுக்காக அப்படின்னா, விதி விதி அப்படி என்ன சொன்னா, ஒரு காரியத்துல பரியவசானமானும், ஒரு கிரியை இருக்கணும், அதுக்கு ஏதாவது ஒண்ணு அடி அந்த தத்துவ ஜான அந்த வாக்கியார்த்த ஜானத்துக்கு இன்னும் அதிகமான விஷயம் இருக்கணும். விதி எப்படி என்ன சொன்னா, வெறும் வாக்கியார்த்த ஜானமே மோட்சத்தை கொடுக்கறது அப்படின்னு சொல்றா சில பேரு. சேஷத்துவம் வந்து நினைச்சு விடு, அது தெரிஞ்சுக்கோ அந்த வாக்கியத்தோட அர்த்தம், அது போறோம் உனக்கு, அதுக்கு மேல பண்ண வேண்டியது எதுவுமே கிடையாது இப்படி சில பேர் சொல்றா. அத்வைத்திகள் வந்து மோட்சத்துக்கு இப்படிதான் சொல்றா, அகம் பிரம்மாஸ்மி வாக்கியார்த்தம் தெரிஞ்சுட்டு போறோம், வேற எதுவுமே பண்ண வேண்டியதில்லை நீ அப்படின்னு சொன்னான். அவிதேய ஜானம் அப்படின்னு பேர் அதுக்கு. விதேய ஜானம்னா என்ன, ஸ்ருதியில என்ன விதிச்சிருக்கு, அதுக்கு மேல அதை வந்து தியானம் பண்ணி சாட்சாத்காரம் பண்ணி கொண்ட வேண்டியது அப்படின்னு சொல்லியிருக்கு ஸ்ருதி. நிரந்தரமாக தைலதாராவை அவச்சின்ன அவிச்சின்ன ஸ்ருதி சந்ததி ரூபமானது, அதை பண்ணி தர்சன சமானாக்காரமாக அவனை தியானம் பண்ணி அவனோட பிரீத்தியை சம்பாதிச்சு பிரீத்தியாக தியானம் பண்ணி அவனோட சாட்சா்காரம் பண்ணுன்றதான் மோட்சம். ஸ்ருதி சொல்லுச்சே இதெல்லாம் வேண்டியதில்லை, அகம் பிரம்மாஸ்மின்னு தெரிஞ்சுட்டு போறோம், வாக்கியார்த்த ஜானம், இதுக்கு அவிதேய ஜானம்ன்ட்டு பேரு. பிரபத்தி விஷயத்திலையும் இப்படியே சொல்றவா இருக்கா, அவிதேய ஜான ரூபத்துவம் அவ்வளவுதான். அநிவாரணாதி ரூபத்துவம், பகவான் ரட்சணை பண்றேன்னு வரானே, இல்ல இல்ல நீ எனக்கு ரட்சணை எல்லாம் வேண்டியதில்லை, நானே என்னோட ரட்சணை பண்ணிக்கோறேன் அப்படின்னு சொன்னா அதை தடுக்கிறது, அவனோட ரட்சணத்துவத்தை தடுக்கிறது, தடுக்காம இருப்போறோம் நீ, நிவாரணம் பண்ணாத அவன் ரட்சணை பண்றான் அவ்வளவுதான், ஒன்னா நீ பண்ண வேண்டியது வேற ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்றவா இருக்கா. தட்சிண ஆக்ஞாதி ஹேதுக பரநியாச அவிசிஷ்டத்துவம் அப்படின்னு, இது வந்து சுவாமி தேசிய லோகத்துல எப்படி என்ன சொன்னா, இப்ப லோக்கத்துல நாங்கள் ஏதோ ஒரு ஆபரணம் இருக்கு நம்ம நம்ம கையில, அந்த ஆபரணம் மற்றவாழ ரட்சணை பண்ணட்டும்னு அபேட்சப்படுறோம். பிரபத்தியன்னா என்ன, நம்ம ஆத்மஸ்வரூப ஆத்மத்தை ரட்சணை பண்ண வேண்டியது, ஆத்மத்தை ரட்சணை பண்றதுக்கு பண்ணதுக்காக எனக்கு சக்தி இல்லை, பகவானே நீதான் ரட்சணம் பண்ணும் உன்னுடைய பதார்த்தம் அப்படின்னு அவன் ரட்சணைய ரக்ஷாபரன் ஞாசம் அவனுக்கு பிரார்த்திச்சு சமர்ப்பணம் பண்றோம். லோகத்திலே எப்படி என்ன ஒரு ஆபரணம் ரட்சணை பண்ணோம்னா என்ன பண்றோம், பேங்க் லாக்கர்ல வைக்கிறோம். அந்த பேங்க் லாக்கருக்கு நாங்கள் வந்து ரெண்ட் கொடுக்கணும், தட்சிணை கொடுக்கணும் அவனுக்கு. பேங்க்கு வந்து வருஷா வருஷம் ஒரு 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ கொடுத்தா அதை ரட்சணை பண்றோம் அவன் வச்சுண்டு. இது பாக்குறமோ இல்லையோ லோகத்துல, இது தட்சிண ஹேத்துக்கமான பரநியாசம், தட்சிணைனால வருது. மத்தவா சில பேரு தங்களோட அதீனத்தில் இருக்கிற ஒரு மேனேஜர் வந்து அசிஸ்டண்ட்டுக்கு சொல்றான், இதை வந்து நீ நான் போய் வரவேற்கும் இதை ரட்சணை பண்ணணும் ஆக்ஞை பண்ணிட்டு போறான். அவன் ரொம்ப இதா ரட்சணை பண்றான், அது ஆக்ஞை ஆக்ஞை பண்றான். ஒரு ராஜா வந்து ஆக்ஞை பண்றான் ரட்சணை பண்ண அப்படின்னு பட்டனுக்கு. இதெல்லாம் தட்சிணை மூலகமாக ஆக்ஞை மூலகமாக பண்ணக்கூடிய பரநியாசத்துக்கும் நாங்கள் மோட்சத்துக்காக பண்ண பரநியாசத்துக்கும் வித்தியாசமே கிடையாது அப்படின்னு சில பேர் சொல்றார். இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்றார். அனங்கத்துவம் அப்படின்னு அங்கமே கிடையாது, த்வித்ராத்யங்கத்துவம் ரெண்டு அங்கும் இல்லை போறோம் மூணு அங்கும் போறோம் இப்படி சொல்றவா. சர்வதர்ம ஸ்வரூப தியாகாதி அங்ககத்துவம் இதுவும் ரொம்ப முக்கியமானது. சர்வதர்மானு பரித்தியஜ மாமேகம் சரணம் விரஜா அப்படின்னு சொன்னா. சர்வதர்மான் பரித்தியஜான்னு என்ன, ஸ்வரூப தியாகமா அப்படின்னு பிரச்சனை வருது. ஸ்வரூபம் கர்மத்துல வந்து ஸ்வரூபம் மட்டும் ஒண்ணு, கர்மமே ஸ்வரூபம், கர்மத்தோட ஸ்வரூபம் வந்து கர்மத்தை அனுஷ்டானம் பண்றது, அதோட பலம் பண்றது வேற, அதோட கர்த்தத்துவம் பண்றது வேற, அதோட மமதான்னு கூடிய ஞானம் வேற. நாங்கள் என்ன பண்றோம், கர்மத்தை பண்ணணும் ஆனா பலத்தை தியாகம் பண்றோம், கர்த்தத்துவத்தை தியாகம் பண்றோம், மமதா தியாகம் பண்றோம். என்னோடது இல்லை, நானும் பண்ணல, பலம் எனக்கு வேண்டியது இல்லை, பலத்துல ஆசை இல்லாம பண்றேன். நான் கர்மம் பண்ணணும், அது ஸ்வரூபம், அது கர்மத்தை ஸ்வரூபத்தை தியாகம் பண்ண முடியாது. அதனால அதனால அதனால வரக்கூடிய பலத்தை தியாகம் பண்றோம் அவ்வளவுதான். சில பேர் சொன்னா சர்வதர்மான் பரித்தியஜான்னா ஸ்வரூபத்தையே தியாகம் பண்ணிவிடு அப்படின்னு அர்த்தம். எந்த கர்மாவும் பண்ண வேண்டியதில்லை, நீ ஒரு சந்தியாவந்தனமும் வேண்டாம், எதுவுமே வேண்டாம் அவனுக்கு, நித்யாராதனமும் சந்தியாவந்தனமும். ஸ்ருதியில சொல்லப்பட்ட நித்திய நைந்தி கர்மாக்கள் எழுதியிருக்கோ, எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. சர்வதர்மான் பரித்தியஜான்னா ஸ்வரூபத்தையே தியாகம் பண்ண அப்படி என்ன அர்த்தம் பண்றா அப்படி கிடையாது. ஸ்வரூபத்தை தியாகம் பண்றது எங்கேயும் சொல்லப்பட்டில்லை, ஸ்வரூப தியாகம் இல்ல, பலாஷா தியாகம், கர்மங்கள் பண்ணணும், நித்திய நைமித்திய கர்மங்கள் எல்லாம் பண்ணலன்னா பிரத்யவாயம் வருது. பாஷிகார் இதெல்லாம் ஸ்பஷ்டமாக பிரம்மசூத்திரத்துல பாதராயணரே மூணாவது அத்தியாயத்துல சாதனா அத்தியாயம் சொல்லப்பட்டதுல விஸ்தாரமாக விசாரம் பண்ணி நித்திய நைமித்திய கர்மாக்கள் எல்லாம் அவசியமாக பண்ண வேண்டியது அப்படின்னு ஸ்பஷ்டமாக பிரதிபாதனம் பண்ணிருக்கார். நாளே சில பேர் சொன்னார் சர்வதர்மஸ்வரூப தியாகாதி அங்கத்துவம், அதுவே அங்கம் பிரபத்திக்கு, எல்லா தர்மத்தையும் விட்டியாலேயே அப்போதான் பிரபத்தி பண்ண முடியும் அப்படின்றார். அதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்னு சொல்றார், விருத்தமான விஷயம். பக்தி யோகவத்து ஆப்ரயாணாத அனுவர்த்தனீயத்துவம், சில பேர் சொன்னார் சக பிரபத்தி வந்து ஒரு விஷயம் பண்ணணுமா, பிரதி நாளும் பண்ணிட்டே இருக்கணுமா இருக்கிற வரைக்கும். பக்தி யோகம் மாத்திரம் பிரதி நாளும் பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கே, எத்தனை ஜென்மம் வந்தாலும் அத்தனை ஜென்மமும் பண்ணணும், பிரதி நாளும் ஹரஹர அனுஷ்டீயமானும் அது பிரபத்தியும் அப்படிதான், வித்தியாசமே கிடையாது இப்படின்னு சொல்றவா இருக்க சில பேரு. பக்தி யோகாதி அங்கக்கத்துவம், பிரபத்திக்கு பக்தி யோகமும் அங்கம் அப்படின்னு சொல்றவா இருக்கா. பக்தி யோகம் வேற, பக்தி வேற, இதெல்லாம் ரொம்ப சூக்ஷ்மமான விஷயங்கள் சுவாமி தேசிகன் அங்கங்கே ஸ்பட்டப்படுத்துறா. பக்தின்றது எல்லாருக்கும் வேணும். பக்தி என்ன என்ன, மகனீய விஷய பிரீதி பக்தி ரீத்திய விதீயதே அப்படின்னு நாரத பக்தி சூத்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. மகனீய விஷய பிரீத்தி, அது வாத்துல நமக்கு வரக்கூடிய ஒரு பிரீத்தியே பக்தின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது எல்லாருக்குமே வேணும், பிரபத்திக்கும் பக்தி இல்லாம. பகவத் விஷயத்துல நமக்கு பக்தி என்ன, பிரீத்தி இல்லாம பிரபத்தி எதுக்காக பண்றோம். அவன் வந்து இவ்வளவு இந்த மாதிரி ஸ்வரூபம் பகவான் சர்வரட்சகன் சர்வ ஜெகத் காரணனானவன் எல்லாமே தெரிஞ்சு இந்த மாதிரி கல்யாண குணங்கள் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சாதானே நாங்கள் பிரீத்தியே வருது அவன் விஷயத்துல வந்து பக்தின்றது வேணும், ரொம்ப அவசியம். ஆனா அந்த பக்தியே மோட்சத்துக்கு உபாயமாக சில பேர் ஸ்வீகாரம் பண்றார், அவ பக்தி யோகிகள் அப்படின்னு சொல்லப்படுறார். கர்மத்தையே உபாயமாக உபயோகித்து ஆத்மஸ்வரூபத்தை யார் தெரியப்படுத்துறா தெரியறதுக்கு ஆசைப்படுறாளோ கர்மயோகி என்று சொல்லப்படுறான். அதனால கர்மயோகம்ன்றது வேற, பலத்தில் ஆசையை விட்டு பண்ணக்கூடிய கர்மம்ன்றது வேற. கர்மயோகம் என்ன, அது ஒரு ஒரு பிரயோஜனத்துக்காக உபயோகிக்கிறது. பக்தியும் கூட அதுவே சாதனம் மோட்சத்துக்கு அப்படின்னு, பக்தியே சாதனமாக வச்சுட்டு தியானம் பண்ணி சாட்சாத்காரம் பண்ணிட்டு மோட்சத்தை யார் அடையிறாளோ அவ பக்தி யோகிகள் அப்படின்னு சொல்றா. பக்தியோட சம்பந்தம் உபாயத்தை உபாயமாக உபயோகிக்கிறது. அந்த பக்தி யோகம்ன்றது பிரபத்திக்கு அங்கம் அப்படின்னு சொல்லப்பட்டா சொல்றாங்க சில பேர், அப்படி கிடையாது. அது ஒரு சுதந்திரமான உபாயம், பிரபத்தி சுதந்திரமான உபாயம். ஒரே விஷயம் பண்ண வேண்டியது சகத் கர்த்தவியம், அஞ்சு அங்கங்களோடு பண்ண வேண்டியது. அங்கி என்றது வேற. இதெல்லாமே பாஷ்ய சுவாமி தேசிகன் இன்னும் ஸ்பஷ்டமாக கிரந்தங்கள்ல சொல்றார். இந்த ரகசிய கிரந்தங்கள்ல ஆரப்த காரிய புண்ணிய பாப நிவர்த்தன அக்ஷமத்துவம், இதுவும் ஒரு பக்தியோகத்துக்கும் பிரபத்திக்கும் மகத்தான வித்தியாசங்கள் இருக்கு. பக்தியோகத்தினால, பக்தியோகத்துல பிராரப்த கர்மம்ன்றது, பக்தியோகம் ஆரம்பிச்சா சஞ்சித கர்மெல்லாம் நாசமாறுது, பிராரப்த கர்மம் நாசமாறுது இல்ல, அது பூர்ணமாக அனுபவிக்க வேண்டியிருக்கும் பக்தியோகி. பிராரப்த கர்மத்துல எத்தனை ஜென்மாக்கள் வரலாம் யாருக்கும் தெரியாது. எத்தனை ஜென்மம் வருதோ அத்தனை ஜென்மங்களும் பக்தியோகம் பண்ணிட்டே இருக்கணும். பிராரப்த கர்மம் பூர்ணமாக பண்ண வேண்டியது. பிரபத்திக்கு என்ன அப்படின்னா, இந்த தேகாவசானத்திலேயே மோட்சம் என்று சொல்லப்பட்டிருக்கு. பிராரப்த கர்மம் அடுத்த ஜென்மத்துக்கு காரணமான பிராரப்த கர்மமும் போயிடுது, பகவான் அதையும் க்ஷமிச்சு விடுறான். நம்ம பிரபத்தி சாஸ்திரமே அப்படி சொல்லப்பட்டிருக்கு. சாஸ்திரங்கள்ல பிரபத்தியோட ஸ்வரூபமே அப்படி இருக்கு. இதை சில பேர் சொன்னா இல்ல இல்ல பிரபன்னனும் பிராரப்த கர்மா எல்லாம் பூர்ணமாக அனுபவிக்கணும் இப்படி சொல்றா. இதெல்லாம் விருத்தமானது, எத்தனை விருத்தமான அபிப்பிராயங்கள் இருக்கு. இதெல்லாம் சுவாமி தேசிகன் சொல்லிச்சு எல்லாம் நெகேஷன். இதெல்லாம் இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, இது இல்லை அந்த சொல்றமே. ஒரு கான்ட்ராக்டர்ல போட்டு நாட் வித் ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லி இப்படி இப்படி இப்படி எல்லாம் சொல்றமே. இதெல்லாம் எதெல்லாம் எக்ஸ்க்ளூடட் அப்படின்னு போடுறோம் கான்ட்ராக்ட்ல. அந்த மாதிரி இதெல்லாம் எக்ஸ்க்ளூடட், இதெல்லாம் சில பேர் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றா. பிரபத்திக்கு இதுவே பிரபத்தி. இதெல்லாம் நாங்களுக்கு தெரிஞ்சா எதெல்லாம் பிரபத்தி இல்லைன்னு தெரியுது. இது ரொம்ப முக்கியமானது. தாமஸ் ஆல்வா எடிசன் பெரிய சயின்டிஸ்ட், அவன் வந்து டியூப்ல பல்பு வந்து லைட் வந்து டிஸ்கவர் பண்ணாவும், அவன் வந்து அவனுக்கு வந்து 1000 ways ட்ரை பண்ணானா எதுவுமே சஃலமா இல்லையா. அவன் அப்ப யாரும் சொன்னானா ஏ இப்படி வியர்த்தம் பண்ணேன்னு. அப்ப அவன் சொன்னானா ஐ கேன் டெல் யூ 1000 ways பை விச் இட் வில் நாட் ஒர்க் அப்படின்னா, 1000 ways சொல்றேன் அது இட் நாட் ஒர்க் அப்படின்னு. அந்த மாதிரி இதெல்லாம் இல்லை இல்லை இல்லை இல்லை அப்படின்னு நினைக்கணும். இதெல்லாம் சில பேர் இத்தனை விஷயமா இப்படி விதி விதி விதமாக சொல்றா. பிரபத்தி ரொம்ப சுலபம் பண்ணி சொல்றீங்களே, எப்படி சுலபம்? துரவகாகத்வம் அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்றார். கஷ்டம் ரொம்ப தெரியறது. அந்த மாதிரி இந்த மாதிரி அபிப்பிராயங்கள், எத்தனை விருத்தமான அபிப்பிராயங்கள் இருக்கு. இதெல்லாம் சரியா தெரிய வேண்டியது. கிம் பகுனா எத்தனையான்னு சொல்ல முடியும். கிரகாகமன அஞ்சலி பிரணாமாதி மாத்திரத்தாம் பிரதிபாதயந்தி. கடைசியில சில பேர் சொன்னா ஒன்னும் இல்லை, வாத்துக்கு போல போறோம் அதுவே பிரபத்தி, அஞ்சலி பண்ண போறோம், ஒரு பிரணாமம் பண்ண போறோம் அதுவே பிரபத்தி ஆயிடுத்து போ அப்படின்னு சொல்ற. இப்படி எல்லாம் சொல்றவா இருக்கா அப்படின்னா, ஏவம் விப்ரதிபத்தி யோக்கியதையா துஷ்கரஹா பிரபத்தேஹே நிஷ்கர்ஷா. விவிதமான விஷய அபிப்பிராயங்கள் எப்படி இருக்கோ இதெல்லாம் அதுக்கு சாத்தியத்தை இருக்கு. இதெல்லாம் இந்த மாதிரி தெரியக்கூடிய அவகாசம் இருக்கு. அதனால ரொம்ப கஷ்டமாச்சியே பிரபத்தி தெரியுது அப்படின்னா எப்படிதான் தெரிய முடியும் நாங்கள் அப்போ? சஹா தரிஹி கதம் சாத்து, நிஷ்கர்ஷை எப்படி பண்ண முடியும் நாங்கள் அப்படின்னு கேட்டா சொல்றாரு. தத்ரதாவது பத்யை இத்தியாதி பக்ஷான நிக்ஷேபரக்ஷாதிசு நிராகார்ஷ்மா. நிக்ஷேபரக்ஷே பாருங்கோ அப்படின்னு சொல்றோம். இன்னொரு கஷ்டமான கிரந்தம் அத்தை சொல்றாரு, அங்க போய் பாத்துக்கோங்க அதுல சொல்லியிருக்கேன் அப்படின்னாரு. அதுல வந்து ரொம்ப அற்புதமாக நிரூபணம் பண்றாரு. 9 அனுபவத்தி சுவாமி தேசிகன் அங்கே ரேஸ் பண்றாரு. தாங்களே அனுபவத்தி எழுப்பிட்டு வர்றாரு. ஸ்வரூப லக்ஷ்மானுஷ்டான வித்யதுஷ்டேஹே நிஷேதத ஐக்கியாத்து அசக்தேகே அக்ஷாதேகே சம்பிரதாய விரோதத்தா. ஒன்பது அப்செக்ஷன்ஸ் சுவாமி தேசிகனே போட்டுக்கு வர்றார். அனுபத்திகளை சொரூபமே அதுக்கு சொல்ல முடியாது, அதுக்கு ஒரு லட்சணம் இல்லை, லக்ஷ்மா அனுஷ்டானம், அனுஷ்டானம் பண்ண முடியாது பிரபத்தியே. அதே மாதிரி விதி கிடையாது, விதி அதிருஷ்டேகே நிஷேதத்தா, நிஷேதிக்கப்பட்டிருக்கு பிரபத்தி. அவன் வந்து ஏவம் வேதா நான் அந்யபந்தா வித்யதே அயனாயா, ஸ்ருதி சொல்றதே பக்தி யோகத்தை சொல்லி நான் அந்யஹா பந்தா வித்யதே அயனாய, வேற வழியே கிடையாதுன்னு சொல்லி கொடுத்து பிரபத்தி நிஷேதிக்கப்பட்டிருக்கோ இல்லையோ அப்படின்னு கேட்கிறா. நிஷேதத்தா நிஷேதிக்கப்பட்டிருக்கு சாஸ்திரத்துல. ஐக்கியாதே பக்தியும் பிரபத்தியும் ஒன்னே, வேற வேற இல்லை. அசக்தேகே பிரபத்தி எழுந்து பண்ணவே முடியாது அசக்தி. அதை வந்து எல்லாமே விட்டு நீ சரூபத்தை சரூப சமர்ப்பணம் பண்ணா எப்படி பண்றது, பண்ண முடியாது. அசக்தேகே அக்யாதேகே அக்யாதேகே பிரசித்தமாக எங்கேயும் சொல்லப்பட்டில்லை. சம்பிரதாய விரோதத்தா, சம்பிரதாயத்தில் யாரும் ஆச்சரியம் வந்து ஆச்சரணம் பண்ணலை. இந்த மாதிரி எல்லாம் ஒன்பது அப்செக்ஷன்ஸ் போட்டு எல்லாத்துக்குமே விஸ்தாரமாக உத்தரவு கொடுக்கிறார் சுவாமி தேசிக நிச்சயபரீட்சையான கூடிய அற்புதமான ஒரு ரகசிய கிரந்தத்தில். அது இங்கு ஸ்பஷ்டம் சுலபமாக சொல்றார் சங்கரமாக. ஷாட்விதோக்திரப்பி நியாச பஞ்சாங்க சம்யுதா இது வச்சன பலாத் அஷ்டாங்க யோகோக்திவது அங்காங்கி சமுச்சயன ஸ்தாபிதா. ஷட்விதா சரணாகதி என்று சொல்றது அஷ்டாங்க யோகத்து மாதிரி, பக்தி யோகத்துல அஷ்டாங்க யோகம்னு சொல்லப்படுறது. அந்த அஷ்டாங்க யோகத்துல ஏழு தான் அங்கங்கள், எட்டாவது சமாதி என்றது பலம், அங்கம் இல்லையா அது அங்கி. ஏழு அங்கங்களோட சமாதி அடையிறது, சமாதி என்றது பலமாச்சு அங்கே. தியானம் தாரணம் தியானம் சமாதி அப்படி என்று சொல்லப்பட்டிருக்க. சமாதி என்றது அங்கம் இல்லை, அஷ்டாங்க யோகம் மட்டும் பேர் அதுக்கு. அந்த மாதிரி ஷட்விதா சரணாகதி என்றதும் கூட அஞ்சு அங்கங்களோட சேர்ந்து ஆறாவது அங்கி பிரதானமானது, அதான் அதுக்கு பலம் சமாதி பண்ண வேண்டியது அங்கி என்று சொல்லப்படுது. அதுக்காக இந்த அங்கங்களோட அதை பண்ணணும். அந்த மாதிரி இங்கேயும் நான் ஸ்தாபனம் பண்ணியிருக்கோம் அப்படின்னார். அதனால ஷடங்கம் தமுப்பாயேச்சா இத்தியாதிக்கும் தங்கச்சது எல்லாம் அது ஷடங்கம் சொல்லப்பட்டது. அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு பக்தி யோகத்து மாதிரி, அஷ்டாங்க யோகம்னு சொல்ல மாதிரி. சுரூபநியாசஸ் அத்த அபேட்சிதத்துவப்பி ஆத்மாத்திவே பரநியாசா சோஹம்யதா தவ பரஹா கா அகமகாரிஷி தார்மிகை இதெல்லாம் ஆளுவந்தார் சொல்றார் அற்புதமாக. தவ பரஹா அகம் அகாரிஷி தார்மிகை ஆச்சாரியனாலே பாட்டு சொல்லு என்னோட ரட்சணை உன்னோட உனக்கு சேர்ந்தது அப்படின்னு ஆச்சாரியால நிஷ்கர்ஷம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்லாம் சொல்றாரு. ஆத்மாத்மீய பரநியாசம் அப்படின்னு சொல்லிட்டு சுரூபநியாசம் மாத்திரம் பண்ணாலும் ஆத்மா ஆத்மீய நியாசம் எனக்கு சேர்ந்து வாழும் ரட்சணையும் அங்கே பிரார்த்திக்கிறமே அதெல்லாம் இதெல்லாம் பிரமாண சம்பிரதாயி பரநியாச பிராதான்யம். ஒவ்வொரு சேத்தனும் சுதந்திரமாக பண்ண வேண்டியது அவளுக்கெல்லாம் இப்படியே ஏற்படுறதுன்னு கூடிய அர்த்தம். ஆத்மாத்மீய பரநியாசம் ஆத்மீயாள் எல்லாருக்கும் பரநியாசம் பண்ணியாச்சு என்ன, யாருமே பண்ண வேண்டியது இல்லையா அப்புறம் என்ன, அப்படி கிடையாது. அவளுக்கும் எல்லா அனுகூலமும் ஏற்பட்டு அவளும் பிரபத்தி பண்ற மாதிரி ஆட்டும் முதலான அர்த்தங்கள் இதெல்லாம் ரகசிய கிரந்தங்கள விஸ்தாரமாக சுவாமி தேசிகன் சொல்றார். அதை பத்தி அடுத்து மேற்கொண்டு அதோட லட்சணம் என்ன, அதோட இது சில பிரமாணங்கள் இது மாதிரி எல்லாம் கொஞ்சம் சொல்லி இத லட்சணத்தை சொல்றாரு. இங்கே பரதமுனினா அண்ணன் நிசாத்தியே சுவாபிஷ்டே மகாவிஸ்வாத பூர்வம் ததே கோபாயதாயாஜ்யா பிரபத்தி சரணா. இதான் லட்சணம் பிரபத்தியோட டெபினேஷன். இது வாட் இஸ் த டெபினேஷன் ஆஃப் பிரபத்தி, லட்சணம் என்ன அதுக்கு அப்படின்னா இதுதான் லட்சணம் பரதமுனியார் சொல்லியிருக்கிறது. அனன்ய சாத்தியே சுவாபிஷ்டே, எனக்கு ஒரு ஏதோ பலம் வேணும், வேற எதனாலையும் என்னாலே அடைய முடியாது, அனன்ய சாத்தியமானது, யாரும் அதை கொடுக்க முடியாது எனக்கு, எந்த உபாயமும் கிடையாது அதுக்கு. சர்க்கம் வேணும்னா ஜோதிஷ்டோம யாகம் பண்ணலாம், இது வேணும்னா அது பண்ணலாம், இது எல்லாருக்கும் உபாயங்கள் இருக்கு. மோட்சத்துக்கு யாது எதுவுமே உபாயம் கிடையாது எனக்கு, பக்தி யோகம் இருக்கே என்னால முடியாதது, அதனால வேற எந்த உபாயத்தினாலையும் அடைய முடியாத எனக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு பலம் இருக்கு சுவாபிஷ்டே மகாவிஸ்வாச பூர்வகம், ரொம்ப விசுவாசத்தோட ததேக உபாயத்தா யாச்சனா, பகவானே உபாயம் அப்படின்னு நினைச்சு யாச்சனை பண்ணி கோபுரத்தை வரணும். பிரபத்தி சரணாகதி இது லட்சணம் சொல்லப்பட்டிருக்கு. இது அதனால இது எதபிஹி அகிர்புத்னி சமீத்தில சிலது சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் எந்த மாதிரி அர்த்தம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றார். இதெல்லாம் சொல்லி எத்தபடி துருவகாகமானது प्रार्थनावती तत्रात् पूर्वोक्त प्रमाणानुसार अन्य साध्यत्व तदेकोपायत्व मुक्ति तात्पर्याच इदेल्लाम் நினைக்கணும் அனன்ய சாத்தியம் இதுக்கு கார்பண்யம் சொல்லப்பட்டிருக்கு தடேகோபாயத்வம் அதே மாதிரி உக்தி மாத்திரம் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு பிரார்த்தனா பூர்வக பரநியாசாத்மக சித்திஹி இத்தேஷாதிக்கு அப்படின்னு அதா துரவகாஹத்வ ஜோதனாய பாரமார்த்திகி இத்தியாதி சாமானிய உத்தேசா உபபன்ன பாரமார்த்திகின்னு பகவா பாஷிகார் ஏன் சொல்லணும் அது சமர்த்தனம் பண்றார் அற்புதமா சுவாமி தேசிகன் மேற்கொண்டு இதுக்கு அடுத்ததாக கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லி பாகவதாளுக்கெல்லாம் நமஸ்காரம் தெரியப்படுத்தி இங்கே நிறுத்துக்குவோம். கவிதாதிக்கு சிம்ஹாய கல்யாண குணசாலினிய ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நுகர் தேனி குவாந்த மகாதேஷ் பாய நுகர் ஸ்ரீ கிருஷ்ணன்.